என்னை பார்த்த கோயில் ஒன்று கூகு என்று கூவியதா, நான் பார்த்த கிளி ஒன்று வாபா என்று பாடியதா, என்னை பார்த்த கோயில் ஒன்று கூகு என்று கூவியதா, நான் பார்த்த கிளி ஒன்று வாபா என்று பாடியதா. வாழ்கிறேன் இதய காதல் இணையும் நாள் என்றுதான் வருமோ,